காலை வெளிச்சம் லேவியராகமம் அதிகாரம் 26. கிறிஸ்துவத்தின் விக்கிரகங்கள். நேற்று நாம் யாவேவின் எச்சரிக்கைகளை பார்த்தோம். விக்கிரகங்களை நிறுத்தாதீர்கள். மனித இதயத்தை பற்றி யாவே ஒரு முக்கியமான உண்மையை அறிந்திருந்தார். ஒரு விக்கிரகம் பொதுவாக ஒரு பெரிய சிலையாக தொடங்குவதில்லை, அது ஒரு சிறிய அமைப்பாக தொடங்குகிறது. கண்கள் முன் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் வைக்கப்படுகிறது, இதயம் வணங்க தொடங்கும் வரை. அதனால் தான் லேவியராகமம் தேசத்தில் சிலைகளை நிறுத்துவது பற்றி பேசுகிறது. ஒருமுறை ஒன்று வைக்கப்பட்டால் அது பழகி போகிறது. அது பழகி போனவுடன் அது இயல்பாகிவிடுகிறது. அது இயல்பானவுடன் மக்கள் அதை கண்டு பயப்படுவதை நிறுத்திவிடுகிறார்கள். பின்னர் மெதுவாக ஆராதனை யாவேவிடமிருந்து விலகி செல்கிறது. அதே ஆபத்து மத வாழ்விலும் நுழையலாம். கிறிஸ்து வந்த பிறகும் கூட சபைக்குள் தவறான போதனைகள் நுழைய முயற்சிக்கும் என்று அப்போஸ்தலர்கள் எச்சரித்தனர். பவுல் மூப்பர்களிடம், கொடிதான ஓநாய்கள் வரும் என்றும் அவை மந்தையை தப்பிவிடாது என்றும் விசுவாசிகளுக்குள்ளிருந்தே சிலர் எழும்பி சீஷர்களை தங்கள் பின்னாலே இழுத்து கொள்வார்கள் என்றும் கூறினார். பேதுரு, உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்சிகளை தந்திரமாய் நுழைக்க பண்ணுவார்கள் என்று எச்சரித்தார். யோவான் விசுவாசிகளை ஆவிகளை சோதித்து பார்க்கும்படி கூறினார். இந்த எச்சரிக்கைகள் விக்கிரக ஆராதனைக்கு எதிரான போர் என்பதும் வெறும் கச்சிலைகளை பற்றியது மட்டுமல்ல என்பதை காட்டுகின்றது. இது யாவேயின் தூய சத்தியத்தின் இடத்தை அமைதியாக எடுத்து கொள்ளும் போதனைகள், மரபுகள் மற்றும் கருத்துக்களை பற்றியது. அப்போஸ்தலர்களின் நாட்களுக்கு பிறகு சபை கிரேக்க கலாச்சாரம், தத்துவம் மற்றும் ரோமானிய அதிகாரம் நிறைந்த உலகில் வாழ்ந்தது. பல உண்மையான விசுவாசிகள் அந்த உலகத்திற்கு விசுவாசத்தை விளக்க முயன்றனர். அதே நேரத்தில் சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் பல வேறுபட்ட குரல்கள் எழுந்தது. முன்னூறுகளில் கிறிஸ்து யார் என்பதையும், பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியை பற்றி எப்படி பேசுவது என்பதையும் பற்றி சர்ச்சைகளை தீர்க்க முக்கிய சபை குழுக்கள் முயன்றது. கிபி 325 நிக்கேயா சங்கம் ஒரு விசுவாச பிரமாணத்தை உருவாக்கியது. பின்னர் கிபி 381 அந்த விசுவாச பிரமாணம் விரிவாக்கப்பட்டது. இந்த விசுவாச பிரமாணங்கள் கோட்பாட்டை வரையறுக்க பொருள் சாரம் போன்ற கிரேக்க மொழி மற்றும் வார்த்தைகளை பயன்படுத்தியது. திரித்துவம் என்பது பிற்கால விசுவாச பிரமாணங்கள் வர இருக்கும் விதத்தில் தெளிவான பைபிள் கோட்டுப்பாடாக கற்பிக்கப்படவில்லை. ஏனென்றால் பைபிள் ஒருபோதும் திரித்துவம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை. கடவுளை மூன்று சமமான நபர்களில் ஒரு சாரம் என்று ஒருபோதும் விளக்குவதில்லை. மாறாக பிதாவை ஒரே மெய்யான தேவன் என்றும், இயேசுவை அனுப்பப்பட்ட மேசியா என்றும் அது நமக்கு சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர்களுக்கு பிறகு சபை தலைவர்கள் கிறிஸ்துவையும் தேவனையும் விவரிக்க கிரேக்க தத்துவ மொழியை எப்படி பயன்படுத்துவது என்று விவாதிக்க தொடங்கினர். முன்னோர்களில் இந்த விவாதங்கள் சபை குழுக்கள் மற்றும் விசுவாச பிரமாணங்கள் மூலம் அதிகாரப்பூர்வ ஏற்பாடுகளாக மாற்றப்பட்டது. இதனால் ஒரு காலத்தில் வளர்ந்து வந்த விளக்கமாக இருந்தது பல சபைகளில் கட்டாய நம்பிக்கையாக மாறியது. அந்த கருத்தில் இருந்து பல உண்மையான கிறிஸ்தவர்கள் வேத வசனங்களுக்கு எதிராக அதை கவனமாக சோதித்து பார்க்காமலேயே அந்த பாரம்பரியத்தை பெற்றனர். யாவையை ஒரே தேவனாக வணங்குவது மற்றும் இயேசுவை அவருடைய குமாரனாகவும் ஆண்டவராகவும் கனம் பண்ணுவது போன்ற எளிமையான முறை மனிதனால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகள் மற்றும் வரையறைகளால் மங்கலாக்கப்பட்டது. இது வருத்தத்தக்க வகையில் பல நூற்றாண்டுகளாக பலரை குழப்பியும் ஏமாற்றியும் வருகிறது. ஒரு எளிய புதிய சிருஷ்டி பார்வையில் முக்கிய ஆவிக்குரிய கவலை இதுதான். வேத வசனங்களை விட மனித வரையறைகள் வலிமையாகும் பொழுது இதய மெதுவாக யாவேயின் நேரடி குரலை கேட்பதை நிறுத்திவிடக்கூடும். இஸ்ரேல் ஒரு முறை இதே ஆபத்தை எதிர்கொண்டது. முதலில் இஸ்ரேல் பாகாலையும் சிலைகளையும் அகற்றியது. ஆனாலும் பின்னர் பிடிவாதம், பெருமை மற்றும் மனித பாரம்பரியம் போன்ற பிற இதயத்தின் விக்கிரகங்கள் வளர்ந்தது. இயேசுவின் காலத்தில் பல தலைவர்கள் மனித பாரம்பரியங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு யாவேயின் சந்திப்பை தவறிவிட்டனர். இது ஒரு வேதனையான பாடத்தை காட்டுகிறது. செதுக்கப்பட்ட சிலைகளை நிராகரித்துவிட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட போதனைகள் என்ற மற்றொரு வகை சிலையினால் நாம் சிறைப்பிரிக்கப்படுவது சாத்தியமே. யாவேயின் சத்தியமும் ஆவியும் இல்லாத மதம் செத்ததாயிருக்கிறது. வேதம் தொடர்ந்து இதயத்தை ஒரு எளிய மையத்துக்கு கொண்டு வருகிறது. யாவே சொல்கிறார், நான் யாவே, என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். இஸ்ரேலே கேள், நம்முடைய தேவனாகிய யாவே, யாவே ஒருவரே என்பதே இன்னும் மிக பெரிய கட்டளையாக இருக்கிறது. ஒன்றானமை தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு அதே சத்தியத்தை உயர்த்துகிறார். பவுலும் அந்த வரிசையை தெளிவாக வைத்திருக்கிறார். நமக்கு ஒரே தேவன் உண்டெனில் அவரே பிதா, ஒரே கர்த்தரும் உண்டு, அவரே இயேசு கிறிஸ்து. இந்த வசனங்கள் இதயத்தில் அமரும் பொழுது ஆராதனை சுத்தமாகவும் கவனமாகவும் மாறுகிறது. யாவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். இயேசு மேசியாவாகவும் ஆண்டவராகவும் அனுப்பப்பட்ட மீட்பராகவும் இருக்கிறார். பரிசுத்த ஆவி யாவேயின் வல்லமையாகவும் செயலாகவும் இருக்கிறார். ஆராதனைக்குரிய ஒரு போட்டி பொருளாக அல்ல. கோட்பாட்டு மாற்றங்களுடன் நூற்றாண்டுகளாக மற்றொரு கண்ணுக்கு தெரியும் மாற்றம் வளர்ந்தது. சபை வாழ்வில் உருவங்களின் பயன்பாடு, சபை வரலாற்றின் பிற்காலங்களில் சின்னங்கள் மற்றும் மத ரீதியான படங்கள் குறித்து விவாதங்கள் எழுந்தது. சின்னங்கள் குறித்த சர்ச்சை மிகவும் தீவிரமானது. கிபி 787 நடந்த ஒரு எக்குமெனிக்கல் சங்கம் இதை தீர்த்து வைத்து சபையில் சின்னங்களை வணங்குவதை ஆதரித்தது. அத்தகைய நடைமுறைகளை ஒருவன் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய எச்சரிக்கை இப்படியே இருக்கிறது. இதயத்தை கண்ணுக்கு தெரியும் பொருட்களை நோக்கி இழுத்து யாவேவிடமிருந்து விலகும் எதுவும் ஒரு பொறியாக மாறக்கூடும். இஸ்ரேலின் பிரச்சனை மோசமான கலை மட்டுமல்ல, இஸ்ரேலின் பிரச்சனை யாவேயை தவிர வேறு எதையாவது வணங்குவதும் நம்புவதும் பயன்படுத்துவதுமாக இருந்தது. அதைத்தான் யாவே எப்போதும் எதிர்க்கிறார். ஏனென்றால் யாவே தம் மக்களை நேசிக்கிறார், அவர்களை விக்கிரகங்களுடன் பகிர்ந்து கொள்ள மறுக்கிறார். எனவே நமக்கான பாடம் முக்கியமாக வாதங்களை வெல்வது அல்ல, விழித்திருக்க வேண்டும் என்பதே பாடம். வேதம் ஒதுக்கி தள்ளப்பட்டாலும் கூட ஒரு போதனை தொடங்கக்கூடியதாக மாறும் பொழுது அது ஒரு சிலையாக மாறக்கூடும். கீழ்ப்படிதலுக்கு பதிலாக ஒரு பாரம்பரியம் வரும் பொழுது அது ஒரு சிலையாக மாறக்கூடும். யாவையை விட ஒரு சபை அடையாளம் அதிக மதிப்பு மிக்கதாக மாறும் பொழுது அது ஒரு சிலையாக மாறக்கூடும். அதனால்தான் அப்போஸ்தலர்கள் விசுவாசங்களை தாழ்மைக்கும் வேதத்திற்கும் சுத்த மனசாட்சிக்கும் அழைக்கிறார்கள். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், ஆவியிலும் பெருமையிலும் எழுதியிருக்கிறதற்கு மிஞ்சி போகாதிருங்கள். பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். யாவேயின் இடத்தில் ஏதேனும் நிற்கும் பொழுது வேதம் ஒரு எளிய கட்டளையை தருகிறது. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. அதே நேரத்தில் ஆறுதலும் நன்றியும் இருக்கிறது. யாவே எப்பொழுதும் ஒரு மீதியான கூட்டத்தை வைத்திருக்கிறார். இஸ்ரேலின் இருண்ட காலங்களில் யாவே ஒரு மீதியான கூட்டத்தை பாதுகாத்தது போல, அவர் குழப்பத்திலிருந்தும் தவறான மதத்திலிருந்தும் மக்களை வெளியே அழைக்க முடியும். நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்படப்பட்டு பிரிந்து போங்கள் என்று வேதம் சொல்கிறது. மீண்டும், என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது பெருமைக்காக அழைப்பு அல்ல, இது இரக்கத்திற்கும் பரிசுத்தத்திற்குமான அழைப்பு. ஆராதனை சுத்தமாகவும் அன்பு உண்மையாகவும் சத்தியம் மீண்டும் மதிப்பு மிக்கதாகவும் மாறுவதற்காக யாவே மக்களை பிரிக்கிறார். எனவே இன்று நன்றி எழுகிறது. யாவே அமைதியாயிருக்கும் தேவன் அல்ல. யாவே திருத்துகிறார், எச்சரிக்கிறார், சிட்சிக்கிறார், மேலும் மீட்கிறார். யாவே கண்களை திறக்கிறார். அவர் மக்களை கிறிஸ்துவின் எளிமைக்கும் ஒரே மெய்யான தேவனை வணங்குவதற்கும் திரும்ப கொண்டு வருகிறார். இதுவே நம்பிக்கை. நம் சொந்த பலத்தால் நாம் பரிபூரணங்களாவோம் என்பதல்ல, ஆனால் தேவன் நம்மை காக்கிறார், போதிக்கிறார் மற்றும் நம்மை விசுவாசமுள்ளவர்களாகிறார் என்பதே நம்பிக்கை. ஜபம். பிதாவாகிய யாவே, நீர் ஒருவரே மெய்யான தேவனாக இருப்பதற்கும் உமது மகிமையை விக்கிரகங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் நன்றி. எங்களை உம்மிடம் திரும்ப கொண்டு வரும் உண்மையான மேசியாவாகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியதற்கு நன்றி. தவறான போதனைகள், மனித பெருமை மற்றும் மறைந்திருக்கும் ஒவ்வொரு விக்கிரகங்களிலிருந்தும் எங்கள் இதயங்களை பாதுகாத்தருளுங்கள். உமது சத்தியத்தினால் எங்களை பிரித்தெடுத்து ஆவியோடும் உண்மையோடும் உம்மை வணங்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.